الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. مذكور يا صور، السلام عليكم ورحمة الله وبركاته. نعم، من رياض الصالحين عند نولل முதலாவது தலைப்பு பாபுல் இஹ்லாஸ் வ இஹ்தாரு நியா ஃபி ஜமீஇல் அமால் வல் அக்வாலில் பாரிஜத் வல் கஃபியா என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு, எங்களுடைய வார்த்தைகள், செயல்பாடுகள், வெளிப்படையான உள்ரங்கமான அனைத்து விடயங்களிலும் எல்லா நிலைகளிலும் இஹ்லாஸ் எனும் உள தூய்மையை நாங்கள் எப்படி வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் முதலாவது ஹதீஸை நாங்கள் சென்ற அமர்வுகளை பார்த்தோம். இன்றைய அமர்வில் இரண்டாவது ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ் புகாரி முஸ்லிமே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன் உம்மில் முஃமினீன உம்மி அப்துல்லாஹி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலத், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், يغزو جيش الكعبة فإذا كانوا ببيداء من الأرض يخسف بأولهم وآخرهم. قالت يا رسول الله كيف يخسف بأولهم وآخرهم وفيهم أسواقهم ومن ليس منهم؟ قال يخسف بأولهم وآخرهم ثم يبعثون على نياتهم. متفق عليه. نبي ركض شو لكم دارك قيامة ينال لرنجة كوري نيرتل ஒரு படை இந்த காபாவை தாக்குவதற்காக வேண்டி வரும். அந்த படை ஒரு விசாலமான ஒரு திரண்ட வழியை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் யுஹ்சஃபு பி அவ்வலிஹிம் வஆகிரிஹிம், அந்த படையுடைய முதல் மனிதர், கடைசி மனிதர் உட்பட முழு படையும் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படுவார்கள். காலத் யா ரசூலல்லாஹ், அப்படி நபியவர்கள் சொன்ன நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், கைஃப யுஹ்சஃபு பி அவ்வலிஹிம் வஆகிரிஹிம் வஃபீஹிம் அஸ்வாகுஹும், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த முழு படையும், அந்த முழு படையும் எப்படி பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படுவார்கள், அப்படியே பூமிக்குள்ளே எடுத்து அழிக்கப்படுவார்கள், வஃபீஹிம் அஸ்வாகுஹும் வமன் லைஸ மின்ஹும், அந்த படையிலே சிலர்கள் காபாவை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்தவர்கள் அல்ல, அங்கே வியாபாரத்துக்காக வேண்டி அந்த இடத்துக்கு வந்தவர்கள், அதே நேரத்தில் வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி வந்தவர்களும் அங்கே இருப்பார்கள் தானே, அவர்களையும் சேர்த்து அநியாயமாக பழிவாங்கப்படுமா, சுழிவாங்கப்படுமா என்று கேட்ட நேரத்தில் நபியர்கள் சொன்னார்கள், யுஹ்சஃபு பி அவ்வலிஹிம் வஆகிரிஹிம் தும்மா யுப்அதூன அலா நியாதிஹிம், தும்மா யுப்அதூன அலா நியாதிஹிம், ஆம், அவர்களுடைய முதல் மனிதர், கடைசி மனிதர் உட்பட அந்த முழு படையும் பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படுவார்கள். ஆனால் நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் எந்தெந்த நோக்கத்தில் அந்த இடத்துக்கு அவர்கள் வந்தார்களோ அந்த நோக்கத்துடன் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இங்கேதான் ஆதாரம், இங்கேதான் இன்னமல்ல அமாலு பின்னியாத் இன்னமாலி குல்லிம்ரி மாணவாண்டு முதலாவது அதிசயம் நாங்கள் பிடித்தோம். ஒவ்வொரு செயல்களும் எண்ணங்களை சார்ந்தது. அந்த எண்ணங்களை, எந்த மனிதன் எந்த எண்ணத்தை வைத்து செயல்படுகின்றானோ அந்த எண்ணம் அவனுக்கு கிடைக்கும், அந்த நீயத்துக்கு ஏற்ப அவனுக்கு கூலி கிடைக்கும் என நபியவர்கள் சொன்னார்கள். இந்த முதல் ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் இந்த ஹதீஸ் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், தும்மையு அசூன அலானியாத்திகம், நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒப்ப, எந்தெந்த எண்ணங்களில் அந்த இடத்துக்கு அவர்கள் வந்தார்களோ அந்த எண்ணத்துக்கு ஒப்ப அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஆகவே இதிலே நபியவர்கள் பல விடயங்கள், இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய பல விடயங்கள் ஒன்று இருக்கின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் விளங்கக்கூடியது, நபியவர்கள் நாளை கியாமத் நெருங்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை முன்னறிவிப்பாக சொல்லுகின்றார்கள். இதுக்குத்தான் வஹியுடன் நபியவர்கள் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். வஹியை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய அனைத்து தகவல்களும் இருந்தது என்பதற்கே ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. இது ஒரு மறைவான அறிவு. அந்த அறிவு யாருக்கு? அல்லாஹு தஆலா நபிமார்களில் அவனுக்கு விரும்பியவர்களுக்கு, தெரிவு செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் பின்னால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள், முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள். ஆகவே காபா வந்து தாக்குவதற்காக வேண்டி நாளை மறுமையுடைய காலம் நெருங்கக்கூடிய நேரத்திலே ஒரு கூட்டம் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்கு முன்னாலும் இப்படியான ஒரு நிகழ்வு காபாவுக்கு நடந்ததா இல்லையா? அந்த காபாவை தாக்குவதற்காக வேண்டி அப்ரஹா என்று சொல்லக்கூடிய அந்த யமன் நாட்டில இருந்த ஒரு அதிபதி, ஒரு தலைவன், ஒரு யானை படையை, ஒரு பெரும் படை, அதற்கு முன்னால் ஒரு யானையை வைத்து, ஏன் யானையை திரட்டி வந்தான் என்று சொன்னால், அந்த அரபியர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு விசேஷமாக மக்கத்து குறைசிக்காரர்கள் யுத்தத்துல மிக அவர்கள் பழச்சிப்பட்டவர்கள், அதில் அனுபவப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் குதிரை ஒட்டகம் கழுதைகள் சென்றுதான் யுத்தம் செய்வார்கள். ஆகவே இந்த யானைகளோட யானை படையை கண்டது இவங்க கிடையாது. அதனால ஒரு யானைய வைத்து ஒரு படையை திரட்டி வந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த படையை முழுமையாக அளித்தான், முழுமையாக அளித்தான். குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்டக்கூடிய நேரத்திலே முகம்மிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அந்த யானை படை வந்த நேரத்திலே, யானை படை வந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்தான், முகம்மஸ் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு யானை வந்த நேரத்திலே அந்த யானை என்ன செய்யல, காபாவை நோக்கி போறதுக்கு மறுத்து விடுகின்றது. யமன் பக்கமாக திருப்பினா அந்த பக்கம் ஓடுது, ஆனா காபா பக்கம் போவதற்கு அது மறுத்து விடுகின்றது, அந்த இடத்துல இருந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து பறவை கூட்டத்தை அனுப்பி அவர்களை அழித்ததாக சூரத்துல் ஃபீல் என்ற ஒரு சிறிய அத்தியாயத்திலே அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்களை எப்படி அல்லாஹு தஆலா அழித்தான், ஒரு சிறிய பறவை கூட்டத்தை அனுப்பி அந்த பறவையினுடைய இரண்டு கால்களிலும் சொண்டுகளிலும் தீப்பொறிகளை கொண்ட கற்களை எடுத்து வந்து அந்த மக்களுடைய அந்த படையில போட்டது. அந்த படையில தலைகள்ல விழுந்தது அவர்களுடைய பின்பக்கமாக பின்துவாரமாக வந்து அப்படியே கருகி போனார்கள். அலகும் காஸ்வின் மக்கூல், அல்லாஹு தஆலா என்று சொல்லுகிறான், காஸ்வின் மக்கூல் என்று சொன்னால் சப்பி துப்பப்பட்ட எதை போன்று, வைக்கோலை போன்று அவர்கள் மாட்டப்பட்டார்கள், அப்படியே சின்ன பின்னமாக கருகி போனார்கள் என்ற நிகழ்வு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதே போன்ற ஒரு நிகழ்வு பிற்காலத்திலும் நடக்கும். பிற்காலத்திலும் இந்த காபாவை அழிப்பதற்காக வேண்டி ஒரு படை திரட்டி வரப்படும். திரட்டி வரப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடம் அர்துன் பைதா என்று சொன்னார்கள். பூமியில ஒரு விசாலமான ஒரு இடத்துக்கு வந்து காபாவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய முதல் மனிதர்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லா பேர்களும் அழிக்கப்படுவார்கள். ஆகவே இதிலிருந்து என்ன வழங்குகின்றதுன்னு சொன்னால், அந்த படையை முழுமையாக அல்லாஹு தஆலா பூமிக்குள்ளே சுழி வாங்கி விடுவான் என்று சொன்னால், அப்போ ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில், இதுல இருந்து முக்கியமா நாங்க வழங்கக்கூடிய விஷயம், ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களோட சேர்ந்திருந்தால் நமக்கும் அதே சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, நமக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு நமக்கும் வரக்கூடும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இதை சூரத்துல் அன்ஃபாலில் சொல்லுகின்றான், வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்னல் லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ அன்னல்லாஹ ஷரீதுல் இகாப், உங்களிலே அநியாயம் செய்யக்கூடியவர்களை மாத்திரம் பிடிக்கக்கூடிய, லா துஸீபன்னல் லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா, அநியாயம் செய்யக்கூடியவர்களை மாத்திரம் பிடிக்காதே, அந்த சோதனை வந்து விட்டதுன்னு சொன்னால், அல்லாஹுடைய பிடி அல்லாஹுடைய வேதனை தண்டனை வந்து விட்டதுன்னு சொன்னா, அந்த தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லி நாங்க சில பேர் வச்சிருப்போமே, இவங்கதான் பாவிகள், இவங்களாலதான் எங்களுக்கு இந்த அநியாயம் நினைப்போமே, அப்படியான தண்டனை வரக்கூடிய நேரத்துல அவர்களை மாத்திரம் சரியாக இனங்கண்டு அந்த தண்டனை வந்து தாக்குமா, இல்ல. ஒரு சோதனை இறங்கினதுன்னு சொன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தான் அது இறங்கும். ஏன், அவர்கள் அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்காத பட்சத்தில், அந்த பாவத்தை அவர்களுடைய கையினால் பிடித்து தடுக்காத வரைக்கும் அவர்களுக்கும் சேர்த்து அழிவுதான். இது ஒரு நீண்ட தலைப்பு, பின்னால் ஏவல் விளக்கல், அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்குத அந்த தலைப்புல இந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றான், அந்த அல்லாஹு தஆலாவுடைய ஃபித்னா சோதனை தண்டனை வரக்கூடிய நேரத்தில் அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் பாவிகளுக்கு மாத்திரமல்ல, அது வரும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வரும். அலமு அன் அல்லாஹ் ஷரீதுல் இகாப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனைக்குரியவனாக வேதனை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே இதுல ஆதாரம் என்னன்னு சொன்னால், அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் அந்த இடத்துக்கு வந்தார்களோ அந்த எண்ணத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அந்த எண்ணத்தோட அவர்கள் எழுப்பப்படுவார்கள். சரி, மூன்றாவது ஹதீஸுக்கு நாங்கள் வருவோம். அது மாஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ் வலாகின் ஜிஹாதுன் வனியா வஇஸ் ஸ்தும்ஃபிர்தும் ஃபன்ஃபிரு. முத்தஃபகுன் அலைஹ். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் ஹிஜ்ரத் கிடையாது, லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரத் ஒன்று கிடையாது, வலாகின் ஜிஹாதுன் வனியா, ஆனால் அல்லாஹுடைய பாதையிலே புனித போர் இருக்கின்றது, அதே போன்றே அந்த போருக்காக வேண்டி எண்ணம் கொள்ளுவது நீயத்திருக்கின்றது. நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே புனித போர் செய்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டாள் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் மூலமாக கலீஃபாக்களின் மூலமாக நீங்கள் அழைப்பு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் அந்த இறை வழியிலே அந்த போருக்காக வேண்டி நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியும் புகாரி முஸ்லிமே பதிவாக இருக்கின்றது. இதுவும் இந்த நீயத்துடைய தலைப்பிலே நவ்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸையும் எடுத்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இதிலேயும் நீயத்தை நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். நமக்கு தெரியும் மக்கா வந்து காவிர்களுடைய பிடியிலே இருந்தது. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே காவிர்களுடைய பிடியிலே இருந்து முஸ்லிம்கள் அந்த இஸ்லாத்தை அந்த மக்காவில் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழலிலே மக்காவை விட்டும் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக அபிசீனியாவுக்கு போனார்கள் 2 தடவைகள். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு போய் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை அங்கே நிறுவினார்கள், இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். அதற்கு பின்னால் 8 வருடங்களுக்கு பின்னால் நபியவர்கள் ஹிஜ்ரத் போய் 8வது ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் தான் நபியவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். தெரிந்தான் எங்களுக்கு ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவை நபியவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு வெற்றி கொள்ளுகின்றார்கள். அப்ப ஹிஜ்ரி 8வது ஆண்டு வெற்றி கொண்டதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஷிர்க்குடைய வழிபாடுகள் அனைத்துமே அப்படியே இல்லாமலாக்கப்பட்டு சிலைகள் உடைக்கப்பட்டு அந்த காபா அதாவது மக்கா வந்து ஒரு ஏகத்துவத்தின் ஒரு அரணாக மாறிவிடுகின்றது, ஒரு ஏகத்துவத்தின் ஒரு பூமியாக மாறிவிடுகின்றது. இப்ப நபி அவங்க சொல்றாங்க லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், இப்ப இப்படியாக மக்கா வெற்றி கொண்டப்பட்டதற்கு பின்னால இனி மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் போக முடியாது. மக்கா வெற்றிக்கு முன்னால ஹிஜ்ரத் போனதுல தடையில்ல. இப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஒரு இஸ்லாமிய ஒரு பூமியாக மாறிவிட்டது, முஸ்லிம்களுக்குரிய சொந்தமான ஒரு மண்ணாக இந்த மக்கா மாறிவிட்டது. இனி இங்க இருந்து ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக இனி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுல நபி அவங்க எதை சொல்றாங்கன்னா நாளை மறுமை வரைக்கும் இந்த மக்கா வந்து ஒரு இஸ்லாமிய பூமியாக இருக்கும், அது பறிபோக மாட்டாது. இந்த உத்தரவாதம் எதுக்கு இருக்கின்றது, மக்காவுக்கு தான் இருக்குது, மக்காவுக்கு மதீனாவுக்கு இருக்கின்றது. இந்த உத்தரவாதத்தை நபி அவர்கள் குதிசு கொடுத்தார்களான்னு கேட்டோம்னா இல்ல. அதனால் அது சில நேரம் பறிபோகும், மீண்டும் வரும், மீண்டும் நிச்சயமாக கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த பைத்துல் மக்தீஸை மீண்டும் முஸ்லிம்களுடைய பொறுப்பிலே கொண்டு வந்து சேர்ப்பான். ஆகவே இந்த உத்தரவாதத்தை நபியவர்கள் எது கொடுத்திருக்கிறாங்க, மக்கா மதீனாவுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கின்றது, இந்த உத்தரவாதம் இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸ்லே இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கா நாளை கியாமத்து வரைக்கும் ஒரு இஸ்லாமிய ஒரு அரணாகவே இருக்கும், முஸ்லிம்களுக்குரிய ஒரு இடமாகவே இருக்கும், அதுல இருந்து வெளியேற முடியாது. லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரத்து கிடையாது. ஆனால் வலாக்கின் ஜிஹாதின் வணிய, மக்காவிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் எதுக்கு வெளியேறணும், ஜிஹாதுக்காக வெளியேறும் வணிய அல்லது அந்த புனித போருடைய எண்ணத்தை அவர்கள் உள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபெர்த்தும், ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சியாளர் வந்து உங்களை ஜிஹாதுக்காக வெளியேறும்படி அழைத்தால் நீங்கள் வெளியேறி விடுங்கள். ஆகவே இந்த ஹதீஸ்ல என்ன செய்யறது, ஹிஜ்ரத்து இல்லை என்று நபி அவர்கள் ஹிஜ்ரத்து இல்லை என்று சொன்னார்களே, லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ் என்று சொன்னால் இதுல அர்த்தம் வந்து ஹிஜ்ரத்து வந்து என்ன இல்லை, மொத்தமாக இல்லை என்று சொன்னா மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் இல்லை, மக்காவுல இருந்தே இப்ப யாரும் வழங்கக்கூடாது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னால் ஹிஜ்ரி 8வது ஆண்டுக்கு பின்னால யாரும் ஹிஜ்ரத் போக கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நபி அவங்க வேறொரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, லா தன்கதிஉல் ஹிஜ்ரத்து ஹத்தா தன்கதி அத்தௌபா, தௌபா எப்ப நின்று விடுமோ அது வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கின்றது. தௌபா எப்ப நிக்கும், வலா தன்கதிஉத் தௌபத்து ஹத்தா தக்ருஜு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலே இருந்து உதயமாகும் வரைக்கும் தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்குமா இல்லையா. ஒரு மனிதனுக்கு பாவம் செய்த மனிதனுக்கு கியாமத்து உருவாகும் உண்டாகும் வரைக்கும் தௌபாவுடைய வாயில் அல்லாஹ் திறந்து விட்டுருக்கான். அதே போன்று ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுடைய ரூஹு வந்து தொண்டை குழியை அடையும் வரைக்கும் தௌபாவுக்கான அவகாசம் இருக்கின்றது. யுக்பலு தௌபத்து அஹதிக்கும் மாலம் யுகர்கர், மாலம் யுகர்கர் என்று அகர்கர் என்று சொல்லக்கூடிய நிலை, அந்த ரூஹு வந்து உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய நேரத்துல தொண்டையை வந்து அடையுமே அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவகாசம் கொடுத்துட்டான் திருந்திக் கொள்வதற்கு. ஒரு பாவியாக இருந்தால் பாவத்திலிருந்து திருந்திக் கொள்வதற்கு, ஒரு முஷ்ரிக்காக காபிராக இருந்தால் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அதுவரைக்கும் நேரம் இருக்கு. அதனால தான் நபி அவங்க வந்து அபூ தாலிபுக்கு மரண வேலையில போய் கலிமா சொல்லி கொடுத்தாங்க, அதுவரைக்கும் அவருக்கு அவகாசம் இருந்தது. அவ்வளவு கடைசி லாஸ்ட் மோமெண்ட்ல கடைசி நிமிடத்துல கூட ஒரு மனிதன் கலிமா சொல்லிட்டு மூத்தானு சொன்னா அந்த யூத வாலிபனுடைய நிலைமையை பாக்குறோமா இல்லையா, அவன் மரண படுக்கையில இருக்கிறாங்கன்னு கேட்ட நேரத்துல நபி அவங்க ஓடோடி போறாங்க அவனுடைய வீட்டுக்கு போய் நபி அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார். பக்கத்துல இருந்த தந்தை என்ன செய்யறாங்க, அவ பாக்குற ஒரு கணம் நபியை பாக்குறான், மறுக்கணும் தந்தையை பாக்குறான். இப்ப தந்தை பாக்குறாரு இந்த முகம்மதுக்கு என்ன தேவை இருக்குது, என் மகனை இஸ்லாத்துல அழைச்சி இந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய இந்த மகனை இஸ்லாத்துக்கு அழைச்சதுக்கு பின்னாடி இவரை கொண்டு போய் ஜிஹாதுக்கு எடுத்துட்டு போறதுக்கா, அல்லது இவருடைய வாலிபத்தை வச்சு இவருடைய பணத்தால பொருளாதாரத்தால ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? முகமதுக்கு இல்ல, அந்த இவருடைய மறுமை வாழ்க்கையின் மீது இந்த முகமது ஆசைப்பட்டு தான் கலிமா சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப தந்தை அந்த பக்கம் இருந்து கொண்டு என்ன சொல்லுகின்றார், அத்தை அபுல் காசிம், மகனே அந்த அபுல் காசிம் முகமதுக்கு நீ கட்டுப்பட்டு விடு, கலிமா சொல்லி அந்த மனிதன் அந்த வாலிபன் மரணிக்க நபி அவர்கள் வெளியேறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார், அல்லாஹுக்கு எல்லா புகழும், என்னை காரணமாக வைத்து இந்த மனிதனை அல்லாஹு தாலா நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு வெளியேறினார்கள். ஆகவே கடைசி தருணம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தௌபாவுக்கான அவகாசம் இருக்கின்றது. ஆகவே அந்த தௌபாவுடைய வாயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் காலமெல்லாம் ஹிஜ்ரத்துக்கான வழியும் இருக்கின்றது, ஹிஜ்ரத்துக்கான வழியும் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல நபி அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், என்ன கிடையாது, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் கிடையாது, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் கிடையாது. கடைசியாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வலாக்கின் ஜிஹாதுன் வனியா, ஆனால் மக்காவிலிருந்து எதுக்காக வெளியேறலாம், ஜிஹாதுக்காக, புனித போருக்காக வேண்டி வெளியேறலாம். அல்லது அங்கே ஒரு மனிதன் இருக்க வேண்டி இருந்தாலும் அந்த எண்ணத்துடன் இருக்கலாம், அந்த நீயத்துடன் இருக்கலாம், நீயத்துடன் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, அதுக்காக புனித போருக்காக நீங்கள் வெளியேற்றப்பட்டால், அழைக்கப்பட்டால் நீங்கள் அந்த அழைப்புக்கு பதில் கொடுங்கள், நீங்கள் அந்த அழைப்புக்கு பதில் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இதுல உண்டு, முதலாவது ஒரு மனிதனுக்கு எப்ப புனித போர் கடமையாகும் என்று சொன்னால், ஒன்று இஸ்லாமிய ஆட்சியாளர் வந்து கட்டாயப்படுத்தி போருக்காக மக்களை அழைத்தால் கடமையாகும், உண்டு. இரண்டாவது வந்து ஒரு எதிரி வந்து தங்களுடைய ஊரை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி ஊருக்குள்ள வந்தார் என்று சொன்னா, இனி வந்து உத்தரவு கேட்கிறதா, இனி உத்தரவில்லா இல்ல, அவரவர் உரிய விதத்துல அந்த எதிரியை தடுத்து நிறுத்துவதற்காக ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அந்த வசதி வாய்ப்பை வைத்து அவர்கள் செயல்பட வேண்டும். அந்த நேரத்துல அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. முதலாவது வந்து ஆட்சியாளருடைய கலீஃபாவுடைய அனுமதி, அவர் ஒரு போருக்காக வேண்டி மக்களை அழைத்தால் அதுல வசதி உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் போகணும், இது கட்டாயம், ஐநாகிவிடும். இரண்டாவது வந்து என்ன செய்யறது, ஊருக்குள்ள எதிரி வந்துட்டான்னு சொன்னா அவனை அடிச்சு துரத்துறது, இதுவும் ஜிஹாத் தான். மூன்றாவது வந்து ஒரு மனிதன் அந்த ஜிஹாதிலே சஃபுலே வந்து நின்று விட்டான், எதிர் அணியில எதிரிகள் வந்து அந்த அணியில இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இந்த அணியில இருந்துட்டாங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஓட முடியாது. நபி அவங்க சொன்னாங்களா இல்லையா, பெரும் பாவங்கள் ஒன்றுதான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாளையில புறமுதுகு காட்டி ஓடுவதும் பெரும் பாவமா இல்லையா, பெரும் பாவமாகவே அந்த இடத்துல ஓட முடியாது. அடுத்தது நாலாவது ஒரு கட்டம் இருக்கின்றது, ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனை வந்து ஒரு யுத்தத்துக்காக அல்லது ஒரு ஆயுத பயிற்சிக்காக அல்லது வந்து என்ன செய்யறது, ஒரு ஆயுதத்தை இயக்குறதுக்காக வேண்டி அவர்ல தேவை இருக்குது, ஒரு தனி மனிதன்ல தேவை இருக்குதுன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது இந்த வெப்பனை இயக்குறதுக்கு, இந்த காரியம் செய்யறதுக்கு யாருக்கு தெரியாதுன்னு இருந்தா அவருக்கு தான் அந்த டேலண்ட் இருந்தா அவரு கட்டாயம் போக வேண்டி வரும், அதுவும் ஃபர்த் ஐனான சட்டங்கள், இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல நபி அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன செய்யறது, அந்த ஆட்சியாளர் உங்களை அழைத்துட்டாருன்னு சொன்னால் நீங்க அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து நீங்கள் அந்த போரில் ஈடுபட வேண்டும். நான்காவது ஹதீஸை பார்ப்போம், அது அபு அப்துல்லாஹ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹுமா, யாரை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. கால குன்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின் ஃபகால இன்ன பில் மதீனத்தி லரிஜாலன் மா ஸிர்தும் மஸீரன் வலா கதஅதும் வாதியன் إلا كانوا معكم حبسهم المرض وفي رواية إلا شركوكم في الأجر رواه مسلم ورواه البخاري أن أنس رضي الله عنه قال رجعنا من غزوة تبوك مع النبي صلى الله عليه وسلم فقال إن أقواما بالمدينة خلفنا ما سلكنا شعبا ولا واديا إلا وهم معنا حبسهم العذر. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி. நாலாவது ஹதீஸ், இந்த தலைப்பில் வரக்கூடிய பல ஹதீஸ்கள் வந்திருக்குன்னு சொன்னோம். இதுல நாலாவது ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும், அப்துல்லாஹி இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது, நாங்கள் ஒரு யுத்தத்தில் இது எந்த ரிவாயத்து, முஸ்லிமுடைய ரிவாயத்து, புகாரியுடைய ரிவாயத்து பின்னாலும் சொல்லுவோம், இது புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் பதிவாக இருக்கின்றது. முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வருகின்றது, ஒரு தடவை நாங்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி கொண்டு இருக்கின்றோம், ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி கொண்டு நபியோடு வந்து கொண்டு இருக்கின்றோம். நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த யுத்தம் முடிந்து வரக்கூடிய வழியில் மதீனாவுல சில ஆண்கள் இருக்கின்றார்கள், யுத்தத்துக்கு வராதவர்கள் பாருங்க, இதெல்லாம் நீயத்துக்கு எப்படி கூலி கிடைக்குதுன்னு பாருங்க, நினைச்சா நன்மை, ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை என்பதற்கு இது பெரிய ஆதாரம். நபி அவங்க சொல்றாங்க, மதீனாவுல சில ஆண்கள் இருக்கின்றார்கள், நீங்கள் எந்த வழியில் நடந்து சென்றாலும் எந்த பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறினாலும் அவர்களுக்கும் அந்த மதீனாவுல இந்த இடத்துல உங்களோட இல்லாதவங்க இருக்கிறாங்களே, அவர்களும் இல்லா கானூ மாக்கும், உங்களோட இந்த நன்மையை அடைந்து கொள்றாங்க. ஜிஹாதுக்காக ஒரு மனிதன் போற நேரத்தில் நடந்தாலும் நன்மைதான், காலட்டுக்கு நன்மை, இறங்கினா ஏறினா மேடு பள்ளத்துல இறங்கி ஏறினாலும் நன்மைதான், அது ஒரு விஷயம். அப்ப இது யாரு கிடைக்குது? வராத அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கும் இருக்கின்றது. ஏன் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால், ஹபசஹுமுல் மரத், நோய் அவர்களை தடுத்து விட்டது, நோயின் காரணமாக அவர்களுக்கு வர முடியல. இன்னும் ஒரு ரிவாயத்துல வந்திருக்கின்றது, இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜர், அவங்க உங்களோட இந்த நன்மையில கூட்டு சேர்ந்து விடுகின்றார்கள், நன்மையில கூட்டு சேர்ந்து விடுகின்றார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அறிவிக்கப்படுகின்றது. நபியர்கள் சொல்லுகின்றார்கள், தபூக்குடைய யுத்தத்தில் இருந்து நாங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு எங்களுக்கு பின்னால், எங்களுக்கு பின்னால் மதீனாவுலே ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், நாங்கள் எந்த ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறினாலும் எந்த ஒரு கணவாயிலே இறங்கி ஏறினாலும் அவர்களும் எங்களுடன் இருக்கின்றார்கள். அர்த்தம் என்ன? அவர்களுக்கும் எங்களை போன்ற நன்மை எழுதப்படும், எங்களை போன்ற நன்மை அவர்களுக்கு எழுதப்படும். ஹபசஹுமுல் உதுர், சில காரணத்துக்காக வேண்டி அவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நோய் அல்லது பலவீனம் அல்லது யாராவது குடும்பத்துல சில மக்களை பார்த்து கொள்வதற்காக வேண்டி இப்படியான சில கஷ்டமான நேரங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களும் எங்களோட வந்திருப்பாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வழங்கக்கூடியதாரு. முதலாவது விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் ஒரு எட்டு எடுத்து வைத்தால் நன்மை. இது முதலாவது ஹதீஸ்ல விளங்குது. என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் ஒரு எட்டை எடுத்து வைத்தாலும் அதுக்கு நன்மை இருக்குது, ஒரு மேட்டுல ஏறினாலும் ஒரு பள்ளத்துல இறங்கினாலும் இதுக்கெல்லாம் நன்மை இருக்குது. இதுக்கு ஜிஹாதுக்காக வேண்டி ஒரு மனிதன் போகக்கூடிய நேரத்துல இவ்வளவு பெரிய நன்மை இருக்கின்றது. இது முதலாவது விளங்கக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து இங்கிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய எண்ணம், இந்த எண்ணத்துல வந்து பலவிதமான எண்ணம் இருக்கு. உதாரணமாக, ஒவ்வொரு நாளும் நைட்ல தூங்குற நேரம் தாஜத்துக்கு எழுமணும்னு நினைச்சுட்டு தூங்குறேன். இப்போ இது வந்து சும்மா எல்லார்ட்டையும் இருக்குது. பொதுவாக யார்கிட்ட கேட்டாலும் தாஜத்துவத்துக்கு நேத்து இருக்குதா போயிருக்குது. ஆனால் அதுக்கான எந்த ஏற்பாடு செய்யறது இல்லை. 12 மணிக்கு தூங்குற நைட்டு டெஃபினிட்லி தாஜத்துக்கு எழுப்பலான்னு தெரியும். எல்லாம் வைக்கிற 10 மணிக்கு வாங்குக்கு பின்னால, 5:10 வாங்கண்டா 5 மணிக்கு அல்லது 5:10 எல்லாம் வைக்கிறாங்க. எழும்புறதுக்குரிய எந்த ஏற்பாடுமே இல்லை. ஆனா கேட்டா என்ன சொல்றது? நியத்து இருக்கு. இந்த நியத்து வித்தியாசம். எந்த நியத்து? ரெண்டு வகையான நியத்து இருக்கு. ஒன்று வந்து ஒரு மனிதன் சும்மா நினைக்கிறது, நினைச்சாலும் நன்மை இருக்குது, இல்லாம இல்லை. நினைச்சதுக்கு நன்மை இருக்குது, அந்த அமலுக்குரிய நன்மை கிடைக்காது. ஒரு நுணுக்கம் இருக்குது. உதாரணமாக, ஒரு மனிதன் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மனிதன் ஒருத்தருக்கு சதகா கொடுக்குறார், ஒரு 10 ரூபா சதகா கொடுக்குறார். இவர் நினைக்கிறாரு, எனக்கிட்ட இந்த 10 இருந்தா கொடுப்பேனே நினைக்கிறார். அந்த நினைச்சதுக்கு ஒரு நன்மை இருக்கு. பின்னால் அந்த ஹதீஸ் வரும், நினைச்சதுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஆனா இவர் எப்படி நினைக்கிறாரு? அந்த சந்தர்ப்பத்துல இவர்கிட்ட இருந்தால் இவர் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஆள் தான். நேத்து இருந்தது நேத்து கொடுத்தார் என்றிருந்தால் இவருக்கு நினைச்சதுக்கு நன்மை இருக்குது, கொடுத்த நன்மையும் கிடைக்கும். மதீனாவுல அந்த ஜிஹாதுக்கு வராதவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க அந்த நோய் இல்லை என்று இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. வராம இருக்கக்கூடிய மக்கள் அல்ல, நோயின் காரணமாக தடுக்கப்பட்டாங்க. அதனால தான் நபி அவங்க சொல்றாங்க, இதா மரிதல் அப்து ஔசா ஃபரகுதிப லஹு மிஸ்லுமா கான யஅமலு முகீமன் ஸஹீஹா. ஒரு மனிதன், நல்லா முக்கியமான ஒரு ஹதீஸ், முக்கியமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி அவங்க சொல்றாங்க, ஒரு அடியானுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க, ஒரு நோயாளியாகி விட்டான் என்று சொன்னால், அல்லது ஒரு பயணத்தில் ஒரு பிரயாணம் செய்து விட்டான் என்று சொன்னால், அவன் நல்ல ஆரோக்கியமாக ஊர்ல இருக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன அமல் செய்து கொண்டிருந்தானோ அந்த அமல்கள் எல்லாம் அவனுக்கு எழுதப்படும். உதாரணமாக, ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நேரத்துல 5 நேர தொழுகை ஜமாத்தோட சரியாக கடைபிடித்து தொழுகின்றான், முன்பின் சுன்னத்தை பேணி தொழுகின்றான், தஹஜ்ஜு தொழுகின்றான், வித்ர் தொழுகின்றான், துஹா தொழுகின்றான், காலை மாலை திக்ர் செய்கிறார்கள். நோய் வந்து விட்டதுன்னு சொன்னா ஃபர்ல மாத்திர தொழுகின்றார். நோயினால வந்து அடிக்கடி உதவு செய்யற சிரமம் இருக்குது, உதுவை பிடிச்சு கொண்டிருக்கிற சிரமம் தளத்திற்கு இருக்கும், உதுவை கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிற சிரமம் இருக்கும், தூக்க நேரத்துக்கு ஒழுங்காக இல்லை அதனால சகஜத்துக்கு எழும்ப முடியாது, நீண்ட நேரம் இருந்து தொழ முடியாது அல்லது உட்கார்ந்து கூட தொழ முடியாது அதனால முன்பின் சுண்ணத்துக்களை தொழ முடியாது. இப்படி இருந்தால் இவரோட கவுண்டிங் எப்படி இருக்கும்? போயிட்டே இருக்கும். இவருக்கு என்ன கவுண்ட் ஆகிட்டு இருக்கும்? இவர் சுண்ண தொழாவிட்டாலும் சுண்ண தொழுது நன்மை, தாஜ சொல்லாவிட்டாலும் தாஜ சொல்லுத நன்மை, வித்ருடைய நன்மை, புகாவுடைய நன்மை, காலை மாலை திக்ருடைய நன்மை, ஏன எல்லா நன்மைகள் அவருக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. அதே போன்று பயணத்துல வந்து எங்களுக்கு முன்பின் சுண்ணத்துகள் இல்லை, பயணத்துல முன்பின் சுண்ணத்து இல்லை. ஆனா நன்மை எழுதப்படுமா இல்லையா? நன்மை எழுதப்படும், நன்மை எழுதப்படும். மாதத்துல 3 நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய முறை ஒரு மனிதர் இருக்குது. ஏதோ ஒரு பயணம் போயிட்டார், அந்த பயணத்தினால அவருக்கு அந்த நோன்பு கடைபிடிக்க முடியல, அந்த நன்மை எழுதப்படும். நோயாளி ஆகிட்டார், அந்த நன்மை எழுதப்படும். ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கு பார்க்கலாம், ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த எண்ணத்தை பொறுத்தே எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று சொன்னால், அந்த எண்ணத்தை உறுதியாக வைத்தார். சும்மா மேலோட்டமான எண்ணமாக வச்சா கிடையாது. நபி அவங்கள்ட்ட வந்து சில சஹாபாக்கள் கேட்டாங்களே, யார சூழல்லா, நாங்க மதீனா அன்சாரிகள்ல சில ஏழை வறிய சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதரே இங்க அன்சாரிகள் முஹாஜிர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முஹாஜிர்கள்ல வறிய சஹாபாக்கள் மக்காவுல இருந்த ஹிஜ்ரத் வந்த சஹாபாக்கள் மதீனாவுல உள்ள செல்வந்தர்களை பார்க்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஜகாத்து ஹஜ்ஜி எல்லாத்தையும் செய்யறாங்க, எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறாங்க. ஆனாலும் அதெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கல்ல. நபி அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், அவங்க என்ன செய்யறாங்க, யுசல்லு உணக்கமான உசல்லி, நாங்கள் சொல்லுறத மாதிரி சொல்லுறாங்க, வயசூ உணக்கமான சூமு, நாங்கள் நோ பிடிக்கிற மாதிரி நோ பிடிக்கிறாங்க, நாங்கள் நோ பிடிக்கிற மாதிரி நோ பிடிக்கிறாங்க. ஆனால் அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க, அவர்களுடைய பணத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை அவங்க தர்மம் செய்யறாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அவர்களை அடைவதற்கும் அவர்களுடைய நன்மையை அடைவதற்கும் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை வந்து அடையாம இருக்கிறதுக்கு நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு முன்னுக்கு போயிட்டு இருக்காங்களே, அவங்க நினைப்புல என்ன, இவங்க எல்லாம் எங்களை விட முந்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல பல ரிவாயத்துகள் வந்து இருக்கின்றது, யாரோ சொல்லலாம் இவங்க முந்திட்டாங்க, இவங்க எங்களை விட முந்தி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்ட வந்து முறப்பட்டாங்க. சூரிபில் உஜூர், செல்வந்தர்கள் வந்து நிறைய நன்மைகளை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்களே, நிறைய நன்மைகளை கொள்ளையடிச்சிருக்காங்க. நாங்க எப்படி பார்ப்போம், அவர் நிறைய வாகனம் வாங்கிறாரு, அவர் நிறைய வீடு கட்டிக்கிறாரு, அதை பார்க்கல. நபி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த செல்வந்தர்கள் வந்து நாங்க செய்யற எல்லா அமல்களை செய்யறாங்க, ஆனா பிளஸ் என்ன செய்யறாங்க, சதக்கா செஞ்சு இன்னும் அதிகமா நன்மை அடிக்கிறாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வேறொரு வழி இருக்கின்றதுக்கு அவர்கள் அடைவதற்கான வழி, ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்க சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 சொல்லி கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லி 100 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர்களை உங்களால் அடையலாம். பின்னால யாரும் உங்களை வந்து அடைய முடியாத அளவுக்கு நீங்க வேகமா போகுது, நீங்களும் அவங்கள மாதிரி ஃபாஸ்டா போயிட்டே இருப்பீங்க. இதுல மறுமையுடைய பாதையில மார்க்கத்தின் வழியில நீங்க வேகமா போயிட்டு இருப்பீங்க. அப்ப வந்து இந்த செய்தி அவர்களுக்கு போகின்றது, அன்சாரி சஹாபாக்கு, அவங்களும் இதே மாதிரி செய்யறாங்க. இப்ப வந்து திரும்ப முறப்பட்டுறாங்க, திரும்ப வந்து முறப்பட்டது நபி அவங்க சொன்னாங்க, என்ன செய்யறது, யார சூழல்லா எங்கட அந்த அன்சாரி சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டு அவங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹுடைய தனிப்பெரும் கொடை, அவனுடைய தனிப்பெரும் அருள், நாடியவர்களுக்கு கொடுத்தான், அவர்களுக்கு எல்லாம் இதையும் அதையும் சேர்த்தே கொடுத்தான். உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு இவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல நபி அவங்க என்ன சொல்லல, அவங்களோட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்களா, கிடைக்கும் சொல்லல, அவங்க நன்மை உங்களுக்கு கிடைக்காது, அது அவங்களுக்கு செப்பரேட்டாக எல்லாம் கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் எண்ணம் வைக்கிறது, அதனால தான் வேறொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, முக்கியமான ஒரு ஹதீஸ், இன்னம துனியா லி அர்பஅத்தி நஃபர், இந்த ஒட்டுமொத்த உலகமே 4 உலகமே 4 தான், அதுல ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஆதாஹுல்லாஹு மாலன் வ இல்மா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பணத்தையும் கொடுத்து அறிவை கொடுத்திருக்கான், பணத்தை கொடுத்து அதை சரியாக நிர்வகிக்கக்கூடிய அறிவு, அந்த ஆற்றல், இந்த ஆற்றல் மார்க்க அறிவை கொடுத்திருக்கும். பணத்தை எப்படி நிர்வகிக்கும், நாட்டத்துல செல்வந்தர்கள் பணத்தையும் கொடுத்து, அவங்க பெரிய அளவுல படிச்ச ப்ரொஃபஸர்ஸ் அல்ல, பெரிய டாக்டர்ஸ் அல்ல, பெரிய இன்ஜினியர்ஸ் அல்ல, ஆனால் அந்த பணத்தை எப்படி அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யணும்னு அந்த அறிவு கொடுத்து, உதாரணமா இந்த அல்ராஜி போன்றவர்கள், அப்துல் ஜர்ராச்சி, இந்த மாதிரியான பெரிய செல்வந்தர்கள், நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க இந்த நாட்டுல, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா பணத்தையும் கொடுத்திருக்கிறான், அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும்ன்ற அறிவை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதை அல்லாஹுடைய பாதையில வாரி வழங்கிக் கொண்டிருக்காங்க. இவங்க சம்பாதித்த பணத்தை அல்லாஹுடைய பாதையில செலவழிச்சு நன்மை தேடிக் கொண்டிருக்காங்க. இன்னொரு மனிதன் இருக்கின்றான், இரண்டாவது மனிதன், வலம் யுத்தி மாலா, அவனுக்கு அல்லாஹுத்தால் அறிவு கொடுத்திருக்கான், பணத்தை கொடுக்கல. இப்ப இவன் இந்த மனிதனை பார்க்கிறான், முதல் மனிதனை பார்க்கிறான், பெரிய செல்வம் பொறாமை அல்ல, இதே போன்ற செல்வம் எனக்கும் இருந்திருந்தால் நானும் இவனை போன்று அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யலாமே, எனக்கு இவ்வளவு நன்மைகளை அடையலாமே, எனக்கு பள்ளி கட்டலாமே, எனக்கு என்ன செய்யலாம், அனாதைகளை பொறுப்பெடுக்கலாமே, எனக்கும் சமுதாய பணிகள்ல ஈடுபடலாமே, எனக்கு எத்தனையோ எத்தனை நன்மைகள் செய்யலாமே என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான், சும்மா நினைக்கிறது இல்ல, கிடைச்சா செய்வான், அது அந்த எண்ணத்தை அறிஞ்சவன் அல்லாஹ், கிடைச்சா நிச்சயமா செய்வான் என்ற அளவுக்கு அவனுடைய உள்ளத்துல அது இடம் பிடிக்கட்டும். அந்த அளவுக்கு அவன் உறுதியாக நினைத்து வைக்கிறான், கிடைத்தால் உடனடியா செய்வான் என்ற அளவுக்கு நினைக்கிறான். மேலோட்டமா நீயத்தல்ல, நீயத்து மாதிரி அல்ல, உறுதியாக நீயத்து வைக்கிறான். சொல்லிவிட நபி அவங்க சொன்னாங்க, அஜ்ரி சவா, இந்த ரெண்டு பேரும் நன்மையில சரிசமமானவர்கள். இவர் ஒன்றுமே லஸ் இல்ல, ஒன்றுமே இவர் எதை இவர் மிஸ் பண்ணாம லூஸ் பண்ணாம அந்த முதல் மனிதனுடைய நன்மை வருகிறது. அதனாலதான் இந்த எண்ணத்தை வைக்கிறது எங்களுக்கு என்ன குறைஞ்சிருக்கு, எண்ணத்தை வந்து நாங்க நீயத்தை வந்து உறுதியாக இருக்க, உறுதியாக நாங்க ஒரு விஷயத்துக்காக வேண்டி எண்ணம் பூட்டோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை எங்களுக்கு கிடைக்கும், அதற்கான நன்மை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா, மூன்றாவது மனிதன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவனுக்கு ஆதாஹுல்லாஹு மாலன் வலம் யுதிஹி இல்மன், அறிவு கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கான், அறிவு கொடுக்கல. சில பேருக்கு இருக்குதா இல்லையா, படிச்சிருப்பாங்க, உலக விஷயங்களை படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த பணத்தினால எப்படி மறுமை அடைவது, அல்லாஹ்வுடைய பொறுத்தத்தை அடைகிறது, சுவர்க்கத்தை அடைகிறதுக்கான வழிகள் அவனுக்கு தெரியல, பாவங்களை. இங்கே தான் நம்ம நாட்டில் தான் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க அந்த பணத்தை எதுக்கு செலவழிக்கிறாங்க, பாவங்களுக்கு, அநியாயங்களுக்கு, அனாச்சாரங்களுக்கு செலவு செய்து இல்லாத பாவங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் முசீபத்துகளையும் கொண்டு வந்து நாட்டில் போட்டு குடும்பத்தில் கொண்டு வந்து போட்டு சில பேருக்கு புண்ணிய பணம் காசு கிடைச்சிட்டு சொன்னா எல்லா பாவத்தையும் குடும்பத்துக்கும் மனைவி மக்களுக்கு அறிமுகப்படுத்து. சில நேரங்கள் அந்த பெண் பிள்ளைகள் வந்து தாய் தந்தையர்கள்ட்ட பாதுகாப்பாக இருந்து அந்த பாவங்களை கண்டு கூட நினைச்சு கூட பார்க்காத பிள்ளைகளை எல்லாம் இவர் திருமணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சிருந்ததுக்கு பின்னாடி எல்லா பாவங்களையும் அவளை கற்றுக்கொடுத்து, எல்லா அநியாயங்களையும் அனாச்சாரங்களையும் எல்லாத்தையும் இவ்வளவு பெரிய முஸ்லீம் சொன்னாங்க. மூணாவது மனிதன் இவனுக்கு அல்லாஹ் தாலா அறிவை கொடுக்கவில்லை, பணத்தை மாத்திரம் கொடுத்தான். அவன் கண் மண் தெரியாமலை பாவமான வழிகளில் செலவழித்தான், அவனும் ஒரு பாவி. நான்காவது மனிதன் இவன் தான் ஆகப்பெரிய ஏமாளியும் நஷ்டப்பட்டவனும். இவன் செய்கின்றான், அவனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுக்கவும் இல்லை, அறிவை கொடுக்கவும் இல்லை. இந்த மனிதனை பார்த்து நினைக்கிறான், இவனை மாதிரி பணம் இருந்தா எனக்கு கொஞ்சம் பேங்க்கு போய் சுத்தி வரலாமே, இவனை மாதிரி அதிகமாக எனக்கு வசதி இருந்தா எனக்கு யூரோப்ல போய் என்ன செய்யறது, இந்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு சரி வரலாமே நினைக்கிறான், உறுதியா நினைக்கிறான், கிடைச்சா செஞ்சிருவான், கிடைச்சா செஞ்சிடுவான் என்ற அளவுக்கு நினைக்கிறான்னு சொன்னால், பகுமாத்தில் விசிறி சவா, இந்த ரெண்டு பேரும் பாவத்துல சரிசமமானவர். அப்ப இவன் ஆக பெரிய வங்குரோத்துக்காரனா இல்லையா, பெரிய பேங்க்ராப்ட் இவன் தான். ஏன் பணத்தை செலவழிக்காமலே இந்த பாவத்தை தேடி கட்டி கொண்டான், பாவத்தை செய்யாமலே தேடி கட்டி கொண்டான் என்ற நிலைமை அடையுமா இல்லையா, அடையும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, அந்த மதீனாவுல இருக்கக்கூடிய மக்கள், மதீனாவுல இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவர்கள் எதன் காரணமாக, நோயின் காரணமாக, பலவீனத்தின் காரணமாக, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அனுமதி உள்ள காரணத்தின் காரணமாக அவர்களால் வர முடியவில்லை, அவர்களால் வர முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு என்ன இருக்கின்றது, அவர்களுக்கு அந்த நன்மை எழுதப்படும், அந்த நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். கடைசி ஹதீஸ் மாத்திரம் பார்த்து முடிச்சு கொள்வோம். ஐந்தாவது ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க, அன் அபி யஸீத் மா அன் இப்னு யஸீத் இப்னுல் அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹும் ரலியல்லாஹு அன்ஹும் என்று நாங்க அடிக்கடி கேட்கிற ரலியல்லாஹு அன்ஹும் என்று கேட்கிறது, ரலியல்லாஹு அன்ஹுமா என்று கேட்கிறது, ரலியல்லாஹு அன்ஹுமும் போகமாகும் மஷா அல்லாஹ் அன்ஹு என்று சொன்னால் சிங்களுடைய அரபுல மாத்திரம் மூணு ஃபார்மெட் இருக்குது, ஆங்கிலத்துல சிங்களத்துல தமிழ்ல எல்லாம் ரெண்டு ஃபார்மெட் தான், சிங்கோல ப்ளூரல், ஒருமை பன்மை, ஒருமை இருமை பன்மை என்றது எங்க இருக்கு, அரபுல மாத்திரம் தான் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, மூணை விட ரெண்டை விட மேற்பட்டது எல்லாமே பண்மை. இந்த ஃபார்மேட் எங்கே இருக்குது, அரபிக் லாங்குவேஜில் மாத்திரம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவில், அரபு மொழியில் மாத்திரம் உறுதுலிக்கிறேன்னு சொல்கிறாங்க, உறுதுலிக்க தெரியாது, இதுமா தெரியாது, அரபுல மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது, வேறு எந்த மொழியிலே இல்லை. பென் பென்ஸ் அப்படிதானே, மேன் மேன் ரெண்டு தான், 200 தான், 200,000 தான், ஆனால் அரபுல வந்து என்ன இருக்குது, 1, 2, 3, 1, 2, ரெண்டை விட மேற்பட்டது, ஒருமை இருமை பண்மைன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக வந்திருக்குது, ரலியல்லாஹு அன்ஹும் ரலியல்லாஹு அன்ஹும் மூணு பேருமே சஹாபி, யாரு, யஸீத் அவருடைய தன்மை தந்தை மான், அவருடைய தந்தை யாரு, அல் அஹ்னஸ், யஸீத் இப்னு மான் இப்னு யஸீத், யஸீத் அவருடைய தந்தை மான், மானுடைய தந்தை யஸீத், அவருடைய தந்தையை பற்றி தெரியாது அஹ்னஸ் வந்திருக்குது. இந்த மூணு பேரும் யஸீதும் யஸீதுடைய அபி யஸீத் மான், மானும் மானுடைய தந்தை, சாரி முதலாவது வந்து மான், முதலாவது சஹாபியார் மான், மானுடைய தந்தை யஸீத், யஸீதுடைய தந்தை அஹ்னஸ், மான் இப்னு யசீத் இப்னு அல் அஹ்னஸ் மான் முதலாவது அவருடைய தந்தை யசீத் அவருடைய தந்தை அஹ்னஸ் அப்ப மூணு பேருமே சஹாபி மூணு பேருமே சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் மான் இப்னு யசீத் இப்னு அல் அஹ்னஸ் ரழியல்லாஹு அன்ஹும் வஹுவ வ அபூஹு வ ஜத்துஹு சஹாபியும் அவரும் அவருடைய தந்தையும் தந்தையுடைய தந்தை மூணு பேருமே சஹாபாக்கள் மிகப்பெரிய வாக்கியம் மிகப்பெரிய வாக்கியம். இந்த செய்தியில சொல்றாங்க யார் சொல்றாங்க இந்த மான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க என்னுடைய தந்தையாகிய யசீத் ஒரு நாள் தினம் அஹ்ரஜதனா நீர யதசத்தக்கு பிஹா ஃபவதஹா இந்த ரஜுலன் ஃபில் மஸ்ஜித் ஃபஜ்அத்து ஃஅஹத்துஹா ஃஅதைதுஹு பிஹா ஃபகால வல்லாஹி மா இய்யாக அரத் ஃபஹாஸன்துஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லக மா நவைத யா யசீத் வலக மா அஹத்த யா மான் லக மா நவைத யா யசீத் வலக மா அஹத்த யா மான் இதுவும் புகாரில வந்திருக்கின்றது. யார் சொல்றார் இந்த செய்தி மான் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க ஒரு தடவை என்னுடைய தந்தையாகிய யசீத் சில தங்க நாணயங்களை எடுத்து பள்ளியில ஒரு மனிதர் இடத்துல கொடுத்தார் நல்லா கவனிங்கன்னா பள்ளியில மஸ்ஜித் நபியில ஒரு மனிதர்கிட்ட கொடுத்தாங்க இதை பார்த்து யாருக்காவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருங்க சதக்காவாக அல்லது அவருடைய ஜக்காத்தா இருக்கும் சதக்காவா இருக்கும் எதா இருக்கட்டுமே இதை வந்து ஏழை எளியவர்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க பள்ளிக்கு வரக்கூடிய வறியவர்களை பார்த்து கொடுங்க. மகன் சொல்றாரு யார் மகன் இந்த மகன் சொல்றாரு வாப்பா இப்படி செஞ்சது சொல்லிட்டு போயிட்டாரு நான் போய் அந்த பணத்தை எடுத்துட்டேன் யார்கிட்ட அந்த கொடுக்கப்பட்ட மனிதர்கிட்ட இருந்து இந்த பணத்தை நான் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன் நான் இந்த பணத்துக்கு நான் தான் தகுதியானோ நான் இந்த பணத்தை எடுத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப தந்தை சொல்லுகின்றார் வல்லாஹிமா ஐயா காரத் நான் உனக்கு கொடுக்கணும்னு சொல்லல உனக்கு கொடுக்கறதுக்கு தெரிஞ்சு சொல்லி நான் இந்த பணத்தை வைக்கல அதை விட தகுதியானவங்க அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நான் இந்த பணத்தை கொடுக்கும்படி சொல்லிட்டு வந்தேன். அப்ப இதை வந்து ஃபஹாசன் துஹுலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து நபி அவர்களிடத்துல இந்த முறைப்பாடு கொண்டு போய் வைக்கப்படுகின்றது. நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி விஷயம் நடந்தது தந்தை ஒருத்தருக்கிட்ட போய் பணத்தை வச்சாரு காசுகளை வச்சாரு நான் அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப நபி அவங்க சொன்னாங்க லக்கமா நவைசையா யசீத் தந்தையை பார்த்து சொல்றாங்க யசீதே நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிது நீங்க இவரே கொடுக்கணுமா கொடுக்கலையா நினைக்கீங்களே மகனை நீங்க நாடவே இல்லை ஆனால் உங்களுக்கு நாடிய நன்மை அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது நீயத்துக்குரிய கூலி கிடைத்து விட்டது வழக்கமா அகத்தையாமா மானே எடுத்து உங்களுக்கு ஹலால் நீங்க தகுதியோடு எடுத்திருக்கிறீங்க உங்களுக்கு இது ஹலால் நபி அவங்க சொன்னாங்க. ஆகவே இந்த ஹதீஸ்லையும் என்ன வருகின்றது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு என்ன விளங்குகின்றதுன்னு சொன்னால் இதுவும் இன்னமல்ல அமாலு பின்னியாத் இன்னமல்ல அமாலு பின்னியாத் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது தான் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் சுருக்கமாக விளங்கக்கூடிய செய்திகள் நான் சொன்னால் ஒன்று வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத்தாக இருக்கலாம் இது சில நேரங்கள் எங்களுக்கு நடக்குது சிக்கூடிய ஒரு மசாலா உதாரணமாக ஜக்காத்தை நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் ஒருத்தருக்கு வந்து எங்களுடைய கணிப்பில் வந்து அவரே வரியவர் தான் நினச்சி கொடுத்துரும் சில அவங்களோட தோட்டத்தை பார்த்தா அவர் வரியவர் இவர் எலிஜிபிள் தான் நினச்சி கொடுத்துரும் கொடுத்ததுக்கு பின்னால் அவர் உண்மையில் ஒரு செல்வந்தர் காத்துக்கு தகுதி இல்லாதவர் இருந்தால் அவரை பொறுத்தவரையில் அவர் அதை மறுத்திக்கணும் நான் இதுக்கு தகுதியிலே திருப்பி கொடுத்துருக்கேன் அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னா என்னுடைய ஜக்காத்து வந்து நான் இத்திஹாத் பண்ணினான் தேடின அளவுல அவர் வந்து தகுதியானவர் தான்ன்ற தகவலோட நான் கொடுத்தேன். ஆனா புறவு வந்து நான் கேள்விப்படுது அவரே தகுதி இல்லை எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் இப்ப இந்த ஜக்காத் திருப்பி வாங்கணுமானு கேட்டா இல்லை இது கூடிய ஒரு மசாலா கூடிய ஒரு மசாலா அதே இவருடைய பொறுப்பு நீங்கிவிடும் இவருடைய பொறுப்பு நீங்கிவிடும் ஆனா என்ன செய்யணும் நாங்க முடிந்த அளவு தேடி பார்க்கணும் முடிந்த அளவு அந்த எலிஜிபிளான தகுதியானவர்களை தேடி பார்க்கறது கட்டாயம் தேடி பார்க்கறது கட்டாயம். அப்ப இதெல்லாம் எதை இதை பொறுத்து எண்ணங்களை பொறுத்து அதே நேரத்தில் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு பொருளை காட்டி ஒருத்தர் ஹதியா கொடுக்குறாரு அல்லது ஒரு கிஃப்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒர்க்கு செய்யறாரு ஏதாவது ஒன்று செய்யற நேரத்தில் ரெண்டு பொருள் இருக்குது அவர்கிட்ட ரெண்டுல வந்து ஒரு சிறியது பெரியது நீங்களே ஒரு ஒரு புதிய வாகனம் ஒரு பழைய வாகனம் இருக்குது இதில் ஒரு வாகனத்தை வந்து ஒரு தவா சென்டருக்கோ ஒரு பள்ளிக்கோ ஒரு ஒர்க்கு செய்யணும்னு நினைக்கிறாரு இவர் எண்ணத்துல வந்து இந்த பழைய வாகனத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்து இவர் ஏதோ ஒரு மறதியாக இந்த வாகனம்னு காட்டிட்டார் புதிய வாகனத்தை காட்டிட்டார். இப்ப அவர்கிட்ட போய் சண்டை போடலாமா அவர் சொல்றாரு இல்ல நான் பழைய தனப்ப நினைச்சேன் நான் ஏந்த எண்ணத்துல வந்து இந்த பழைய வாகனம் நான் யூஸ் பண்றதுல சும்மா வீட்டை வச்சிருப்பேன் அதை நாங்க இது பள்ளி கொடுத்துருவோம் பள்ளி தேவைக்கு ஏதாவது உழைச்சி தேடி கொள்ளட்டும் அதுக்கு தான் நான் நினைச்சேன்னு சொன்னா அவருடைய நீயத்து இந்த பழையத்தான் அவர் நினைச்சுக்கிறாரு அப்ப அந்த பழையதான் செல்லுபடியாகும் இந்த புதிய தீவிர காட்டிப்பட்டது சமயத்துல வந்து நான் முன்னுக்கு பார்க் பண்ணிக்கிற வெஹிக்கலோ வளமையா பார்க் பண்ணிட்டு காட்டினான்னு சொன்னா அந்த அந்த இடத்துல என்ன பார்க்க என்ன என்ன வாகனமே இவர்ல புதிய வாகனம் ஏதாத்துக்கு போலாமா கேளாது. இப்ப எண்ணங்களை நாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் நாங்க எதை எண்ணமாக ஆரம்பத்துல கொள்ளுகின்றாரோ சில நேரத்துல வார்த்தையில தவறா வந்துடும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து இவருடைய எண்ணத்துல பொக்கெட்ல போட்டே வந்திருக்கிறது 1000 தான், 1000 கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு 5000 உங்களுக்கு தருவேன் பிடிச்சிட்டாரு ஒரே எப்படி 5000 தானா இல்லப்ப நான் 1000 தவறுதலா சொல்லிட்டு 5000 தான். அப்ப அவருடைய எண்ணத்துல 1000 தான் இருந்திருந்தால் அந்த 1000 தான் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும், 1000 தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அவர் கிஃப்ட் ஆகவா ஏதாவது உண்டு. அப்ப தவறுதலாக நாவல வரக்கூடிய தவறுக்கு வந்து குற்றம் கிடையாது. இப்ப இது எல்லா அமல்கள்லையும் ஏற்படும், அமல்கள்லையும் ஏற்படும். சில சமயத்தில் உதாரணமாக ஒருத்தரே இப்ப ஹஜ்ஜி கும்ராவுக்கு போற நேரத்துல இப்ப லப்பைக்கு ஹஜ்ஜன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு என்ன இவருக்கு வந்து மக்கள் எல்லாருடைய கூட்டமாக போற நேரத்துல எல்லாரும் உம்ரா தான் செய்யறாங்க, இவர் ஏதோ ஹஜ்ஜிக்கு தானே வந்திக்கிறோம், ஹஜ்ஜில தமத்துவன்ற ஒரு முறை இருக்குதானே, ஹஜ்ஜில வந்து முதல்ல உம்ராவை செஞ்சு போட்டு பின்னால் ஹஜ் செய்யறது, இவர் தவறி ஹஜ்ஜில தானே இருக்கிறேன்னு சொன்னி நினைப்பில் ஆனா இவருடைய எண்ணம் வந்து முதல்ல போய் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ் செய்ய போறேன், இவர் லப்பைக்கு ஹஜ்ஜன்னு சொன்னாரு. இப்ப இது இஃப்ராதுடைய ஹஜ்ஜா மாறுமா? இல்ல, அது தமத்துவம் தான். நாவால சொன்னதுனால அவர் இல்ல இல்ல நீங்க இப்ப உங்களுக்கு எஹ்ராம் கலையில நீங்க இஃப்ராத் நீங்க இதுவரைக்கும் 10வது நாள் குர்பான் கொடுக்கும் வரைக்கும் நீங்க ஹெராமோடு இருக்கணும்னு கட்டாயப்படுத்தலாமா? இல்ல, உம்ரா முடிச்சு போட்டு ஹெராம கலைஞ்சிட்டு 8வது நாளைக்கு மறுபடிக்கு அவருக்கு நியத்து வைக்கலாம். இதெல்லாம் எதை பொறுத்து? எண்ணங்களை பொறுத்து, உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்களை பொறுத்து அவருக்கு கிடைக்கும். அடுத்த இதுல இருந்து வழங்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஜகாத்தை தன்னுடைய பிள்ளை கொடுக்கலாமா முடியாது? பொதுவாக ஜக்காத் ஒரு சட்டம் இருக்குது, ஏண்ட செலவுக்கு கீழால் உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கல, ஏண்ட ஜக்காத் எடுத்து நான் வீட்டு செலவுக்கு செலவழிக்கிறேன் கொடுக்கலமா? வைஃப் டப்புள்ள ஒட்டிகள் செலவுக்கு அர்த்தமே இல்லை. அப்ப நேண்ட கடமை எங்க? நல்லா கவனிக்கணும். இந்த ஹதீஸ்ல வந்து ஜக்காத்தாக இருந்திருந்தால், ஏன்னா ஜக்காத் எடுத்து சொல்லியும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ்ல உலகம் சொல்லிக்கலாம், மகனுக்கு ஜக்காத்தை நேரடியா கொடுக்கலாது. எப்படி கொடுக்கலாது? உதாரணமா ஏண்ட வீட்டுல எனக்கிட்ட சாப்பிட்டு குடிச்சிருக்கக்கூடிய மகன், ஏண்ட வீட்டுல ஏண்ட பொறுப்புல இருக்கக்கூடிய மகன், இவனுக்கு ஜக்காத் குடிக்கலாம். மகன் தனிய பிரிஞ்சு போயிட்டான்னு சொன்னா வேற விஷயம். மகன் ஏண்ட பொறுப்புல இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு என்னுடைய செலவுல இருக்கக்கூடிய மகனுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது. ஜக்காத்தை கொடுத்து அவனுக்கு இந்த செலவு நான் இல்லாம இல்லாதாக்குறது, அதுக்கு ஜக்காத் குடிக்கலாது. ஆனா எடிஷன்லாம் கொடுக்கலாம். எதுக்காக? அவன் ஏதோ போய் வண்டியை கட்டிட்டு வந்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தீங்கன்னா, இப்ப அவனுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு 10,000 கட்டணும், இப்ப ஜக்காத்த கொடுக்கலாம். நல்லா விளங்க இருக்கும். எப்ப கொடுக்கலாம்? ஒரு எடிஷன்லாம் வெளியுள்ள ஒரு செலவுக்காக வேண்டி அவருக்கு ஜக்காத்த கொடுக்கலாம். அவருடைய இந்த அன்றாட வாழ்க்கை செலவு இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பு, நான் பொறுப்பு. இதை கொடுக்க முடியாது, இதை கொடுக்க முடியாது. என்ன கிட்டக்கர்ல கடனாளி, கடனாளி என்ன கேட்டால், அதாவது இதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய கணவருக்கு ஒரு பெண்ணை பொறுத்தவரையில கொடுக்கலாம். அதாவது இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து ரொம்ப வறியொரு சஹாபி, அவர்களுடைய மனைவி தான் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள்ட்ட ஏதோ தந்தைகிட்ட இருந்து கிடைச்ச சொத்துக்களோ ஏதோ ஒரு முறையில பணம் இருந்தது. ஆகவே ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து என்ன செய்யறாங்க, அவர்களுடைய பணத்தை வந்து தர்மம் செய்யறதுக்காக வேண்டி விரும்பின நேரத்துல இவர் போய் சொல்லாரு, அடே வீட்டுக்குள்ள பிச்சைக்காரன் வச்சுட்டு நீங்க வெளியில போய் சொல்ல கேட்க போறீங்களா? நானும் என் பிள்ளையில ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோமே, நீங்க கொடுக்கறத எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்ன நேரத்துல சொன்னாங்க, அதை எப்படி கொடுக்கறது? ஹஸ்பண்ட குடிக்கலாதே, குடிக்கலாதே என்று சொல்லி போய் நபி அவங்கள்ட்ட கேட்கறாங்க. நபி அவங்கள்ட்ட போய் கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் சொன்னது உண்மைதான், ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹிம், உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளைகளும் நீ சதக்கா கொடுத்ததுல மிக தெரிவு செஞ்சு கொடுத்ததுல மிக சிறந்தவர்கள், மிக சிறந்தவர்கள். ஆகவே அவர்களை கொடுக்கறதுல வந்து ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று வந்து தர்மத்துடைய சதக்காவுடைய நன்மையும் இருக்குது, குடும்பத்தை சேர்ந்து நடந்த நன்மையும் இருக்குதா இல்லையா, சேர்ந்து நடந்த நன்மையும் இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில ஒரு மனிதன் செய்யறது, அதாவது என்ன செய்யலாம், சதக்கா வந்து தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு கொடுக்கறது மேலானது, குடும்பத்தவர்களுக்கு கொடுக்கறது மேலானது. இப்ப ஒரு கேள்வி வரும், இப்ப இப்னு மசூத் இந்த பணத்தை எடுத்து யாரு செலவழிக்க போற? திரும்ப மனைவி தான் செலவழிக்க போறது, குடும்பம் இல்லையா? குடும்பம் அவருக்கு வந்த வழி சரி, அவருக்கு வந்த வழி சரி, அதுக்கு பின்னாடி அவர் எதுவும் செய்யலாம். உதாரணமாக இதுல நிறைய மசாலாக்கள் வரும். உதாரணமாக நீங்க ஒருத்தருக்கு ஜக்காத்த கொடுத்துட்டீங்க, சில பேர் இந்த கேள்வி கேட்கறது அடிக்கடி, மௌலவி நான் கடன் கொடுத்தீங்கன்னு ஒருத்தருக்கு 5000 ரியால், இப்ப ஜக்காத்துடைய நாள் வருது, ரமலான் வருது, அப்ப அந்த கடல்ல கழிச்சு போடலாமா கேட்டா கடல்ல கழிக்கலாது. நீங்க கொண்டு போய் அவருக்கு அந்த ஜக்காத்த கொடுக்கலாம், அவர் விரும்பி திரும்ப எனக்கு தந்தாருன்னு சொன்னா அவருக்கு வந்த வழி சரியா இல்லையா? அவரு எலிஜிபிள், ஜக்காத்துக்கு வந்து தகுதி, கடனாளி என்ற அடிப்படையில அந்த ஜக்காத்து எடுத்தாரு. திருப்பி அடுத்த வழியால வந்து ஹாஜி உங்கள்ட்ட எடுத்த பணம் தான் இதை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா கண்டிஷன் போட்டு கொடுக்கலாம், இதாங்க இது 5000 வந்து 2000 உங்களுக்கு ஜக்காத்தா தரேன், எனக்கு ஒரு 5000 தரைக்கு தானே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறது. அவ்வாறுமே நீங்க திரும்பி தாங்கன்னு கேட்கற மாதிரி சொல்றது. அப்படி சொல்லாம இன்ட்ரெஸ்டா சொன்னது தவறில்லை, கண்டிஷன் போட்டு கொடுக்கலாம், நான் உங்களுக்கு தாரேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கையால் அடுத்த புகழ்ல போட்டு வந்துருது. கொடுத்துட்டது அவர் வந்து ஒரு 1000 கொண்டு தந்தார், ஒரு 1000 எனக்கு தேவை இருக்குது, இந்தாங்க இந்த 1000 வந்து அந்த கடலில் கழிச்சு கொண்டு கொடுத்தார். கொடுமா இல்லையா? இப்போ ஏன் பணத்தை நான் திருப்பி எடுத்துக்கிறேனே, இல்லை ஏன் ஜக்காத்த நான் திருப்பி எடுத்தா போமா? இல்லை, அவருக்கு போன வழி சரி, எனக்கு வந்த வழி சரியா இல்லையா? ரெண்டு சரி, பிரச்சனை ரெண்டு வழியும் சரி. வாங்க அப்படி தான் மார்க்கத்தில் ஃபிக்குடைய மசாயல்கள் சொல்றது. நான் அவருக்கு ஜக்காத்தாகத்தான் கொடுத்தேன், ஆனா அவர் எனக்கு அதை கடனாக திருப்பி கொடுத்தாரு, குற்றம் இருக்குதா? குற்றம் இல்லை. ஆனா எனக்காகவே எனக்கே கணக்கை முடிச்சு போயிடாது, நானே கணக்கு எல்லாம் ஜக்காத்தில் கல்குலேட் பண்ணி இந்த வருஷம் ஜக்காத்து 10000 ரியால், ஆகவே இவருக்கு 5000 கொடுக்கிது போட்டு எல்லாருக்கும் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு தர்றதுக்கு ஜக்காத்தில் 5000 நான் கழிச்சுக்கணும். அதே இல்லை, அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவரு கொண்டு போய் கொடுத்ததுக்கு முன்னாடி நாளைக்கோ மறுநாளைக்கோ அல்லது அதே நேரத்திலேயோ அவர் திருப்பி மொத்தத்தை தந்துட்டாரு அல்லது ஒரு பகுதியை தந்தாலும் அதை எனக்கு எடுக்கலாம். இப்போ இந்த அடிப்படையில் குடும்பத்தில் நெருங்கியவர்களுக்கு ஜக்காத்து கழிச்சக்காக்களை கொடுப்பதில் குடும்பத்தை சேர்ந்து நடந்த நன்மையும் இருக்கின்றது, அதே போன்று அந்த ஜக்காத் சதக்காவுடைய நன்மையும் இருக்கின்றது. வாஹுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க ஒருத்தர் அவருக்கு கஷ்டம் கொடுக்க முடியாதுன்னு தெரிந்தால் பண திறப்பும் அவரை நாங்க அலட்டக்கூடாது, வெயிட் பண்ணணும், அவருக்கு நாங்க அவகாசம் கொடுக்கணும். நீங்க அதை கொடுத்தால் சதக்காவுடைய நன்மையா அதை விட்டு போடுறது வந்து சிறக்காவுடைய நன்மை. சரி சந்திருக்குதா இல்லையா? நாளைய கியாமத்துல ஒரு மனிதன் நல்ல அவசரம் அழைச்சி வருவான், அந்த மனிதன்கிட்ட வந்து எந்த நன்மைகள் இல்லை, பெருசாக எந்த நன்மையும் இல்லை. அப்ப அல்லாஹ் அல்லாஹ் கேட்பா அந்த மனிதத்தை என்ன பெருசா ஒட்டுச்சு இல்லை, ஆனா நான் ஈமான் இருக்குது, என்கிட்ட ஈமான் இருந்தது, எனக்கு நான் வந்து வசதி உள்ளவனா இருந்தேன், நிறைய பேர் நான் கடன் கொடுப்பேன், கடன் கொடுத்து போட்டு அந்த தவணை வருதான் டியூ ஆகி டேட் ஆகினச்சிருக்கு, ஏன்னா அடிமையை கூப்பிட்டு சொல்லுவேன், இன்னும் நாள் எனக்கு இவ்வளோ இவ்வளோ தொகை இருக்குது, லிஸ்ட்டை கொடுத்துருப்பேன், லிஸ்ட்டை கொடுத்து அறிவி போட்டு சொல்லுவேன், நீ போய் பாரு, அதில் கொடுக்க முடியாத வசதி எத்தவர்களாக கழிச்சு விட்டு போடணும், வசதி உள்ளவங்கள்ட்ட மட்டும் எடுத்துக்குவோம், அவங்களும் தவணை கேட்டாங்கன்னா அவங்களும் தவணையை கைமை கொடுக்கணும். அப்போ அவ்வளோ சொல்லுவான்னா கூட கழிக்கிறதுக்கு நான் தானே தகுதியானவன், நான் தானே தகுதியானவனோட பாவம் எல்லாத்தையும் நான் கழிச்சு இருந்தால் அவருக்கு அதை கழிச்சு விட்டுறது பணம் இல்லாதவங்களுக்கு விசாரத்துக்கு விட்டுருவேன் பணந்து வந்து நாலு பேர் அது இங்கே விசாக்குக்கு எல்லாம் கொண்டு விட்டுருவேங்கடா. கும்பிடு பிள்ளைகள் விசாக்குனா என்ன மீனே தெரியாது, சிவலங்கா அவர் இங்கே ஒன்று எம்பத்தி விட்டுருவாங்க விசாக்குக்கு எல்லாம் கும்பிடு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டா விசாக்கு என்ன நாகப்பிள்ளை இங்கே கொண்டு விட்டுருவானோ எம்பத்தி சுபானம்